அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடறி. அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடறி. வீட்டுக்கு இதுதான் காவலே மனிதரை காட்டிலும் தேவலே. நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானரி. டுபிடபா வாத தம்பி உள்ளத்தில் தங்க கம்பி. உடந்திரவாத தம்பி உள்ளத்தில் தங்க கம்பி. காதலி மானே கணவன் நானே ஒழுங்கங்கி வந்தார் கண்ணே. அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி. நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி. அஜுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா. ஹாப்பி பர்த்டே பாடு. பூ போல் சிரித்து ஆடு ஹாப்பி பர்த்டே பாடு. அருமை தம்பி கைகளை குலுக்கி ஆயிரம் வாழ்த்துக்கள் கூறு. கம் டு சன்ஸ். அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி. நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி. டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா. நில்லடி என்னுயிர் தோழி சொல்லடி நீதான் சாரி சாரி. நில்லடி என்னுயிர் தோழி சொல்லடி நீதான் சாரி. அன்பு தம்பியிடம் மன்னிப்பு கேடு இவன் தான் பெரிய ஆளு. That's very bad. அடி அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி. அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி. வீட்டுக்கு இதுதான் காவலே மனிதரை காட்டிலும் தேவலே. நன்றியுள்ள ஜீவன் இது பாரடி மை டியர் ஜானி தானடி. டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா டுபிடபா.